பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான் பொல்லாத வேங்க. கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான் பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. கெத்தான் நந்து வரா கேட்டையெல்லாம் கண்டு வரான் தா வெடிய ஒண்ணு போட்டுல சீவ சுருட்டி வரா காலரத்தம் பெருட்டி வரான் முடிய சிலுப்பி விட்டா யாரு உள்ளார மரணம் அசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும். அசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். கட்லா தொண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான் பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பான முட்டாம போங்க. எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும். எத்தா நந்து வர கேட்ட எல்லாம் கண்டு வரான் நான் வெடிய ஒண்ணு போடுதில்லால சீவ சுருட்டி வரா காலரத்தம் பெருட்டி வரா முடிய சிலுப்பி விட்டா யாரு உள்ளார மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. We're more.